Greci, greci, greci, tumara beti, avadane enak pundati. Greci, greci, greci, tumara beti, avadane enak pundati. தமிழ்நாடு என்றொரு ஸ்டேட்டு அதுக்குள்ள சவுகார் பேட்டு தமிழ்நாடு என்றொரு ஸ்டேட்டு அதுக்குள்ள சவுகார் பேட்டு கிரேச்சி கிரேச்சி கிரேச்சி துமாரா பேட்டி காவோஜி இது தாண்டா பாபாஜி ஆவோஜி ஆவோஜி காவோஜி காவோஜி இது தாண்டா பாபாஜி பான் மிட்டாய் ரசகுல்லா காஜு ஸ்வீட் பாதாம் அல்வா பீடா வத்தா வாயில போட்டு துப்பு ஓண்டா ஊரு ஃபுல்லா கிரேச்சி கிரேச்சி கிரேச்சி तुम्हारा बेटी अब दाने एनक நம்பளிக்கு நிம்பளிக்கு வட்டி கட்டி வட்டி கட்டி வாங்க திம்போ ஹோலி வந்தா கஷ்டப்பட்டு லவ் பண்ணா மாதாஜி மாதாஜி ஓ பொண்ணு பாத்தாஜி தர தரணி இழுத்துட்டு போனாலும் ஜில்லா நிப்பா ஏன் ஜோடி ஏன் ஜோடி என்னாலும் நீ தாண்டி குஜராத் கோடி போய் நயிறு போனி வாடி கிரேச்சி கிரேச்சி கிரேச்சி துமாரா பேட்டி அவதானே எனக்கு கொண்டாடி கிரேச்சி கிரேச்சி கிரேச்சி